ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவனுடைய கிருபையினாலும் கர்த்தருடைய வழிநடத்துதலினாலும் நமக்கு கிடைத்த இந்த ஒரு சகோதர ஐக்கியத்திற்கும் உங்களோட தேவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு கிடைத்த இந்த வாய்ப்பிற்கும் அவருடைய சமூகத்தில் நன்றிகளை ஏறெடுத்துக்கொண்டு தொடர்ந்து நான் சார்ந்திருக்கக்கூடிய திண்டுக்கல் சபையாருடைய அன்பின் வாழ்த்துக்களையும் உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த ஒரு பகுதிக்குள்ளாக கடந்து போகலாம். கொடிய காலங்களில் புதிய சிருஷ்டிகள் என்கிற இந்த சிம்போசியமில் நம்முடைய பாகம் உபதேச வித்தியாசங்கள் அல்லது உபதேச முரண்பாடுகள், டாக்ட்ரினல் டிஃபரன்சஸ். ஸோ இந்த பாகத்தை இப்போ குறித்து நம்ம ஆராயும் போது ஒரு சின்ன ஒரு 5 பாகங்களாக பிரித்து இந்த ஒரு சிறிய பாகத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதை பற்றி வசனங்கள் எங்கே இருக்குது, கடைசி நாட்களில் உபதேச வித்தியாசங்கள் அல்லது உபதேசங்கள் மாறுபாடுகள் வருவதை குறித்து ஸ்கிரிப்சர்ஸ் எது அப்படின்னு பார்த்துடலாம். படிங்க மத்தேயு 24:24, அந்த ஒரு வசனம் மட்டும் படிக்கலாம். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். அப்போ தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக என்று நம்ம பார்க்கிறோம். அதே போல 2 தெசலோனிக்கேயர் 2 11-13 நீங்கள் படிக்க வேணாம், நானே படிச்சிடறேன். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியிலே உண்டாகும் சகலவிதமான வஞ்சகத்தோடும் இருக்கும் இரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். அடுத்து ஸ்லைட் போடும்போது, ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாகும்படிப்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இந்த 2 வசனங்கள் சம்பந்தமாகவும் நீங்கள் ரீப்ரின்ஸ் எக்ஸ்பிளனேஷன் போய் பார்த்தீங்கன்னா, அதாவது ரீப்ரின்ஸ் விளக்கு உரைகள் பார்த்தீங்கன்னா, இந்த வசன பகுதிகள் கடைசி நாட்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதாக பிரதர் ரசல் அங்கே கொடுக்குறார். அப்போது பொய்யை நம்பத்தக்கதாக தேவன் கொடிதான வஞ்சகத்தை, ஸ்ட்ராங் டெலியூசன்ஸ் அனுப்புவார் என்பது வசனங்கள் தெளிவாக இருக்கு. அடுத்த பாரத்துக்கு போயிடலாம். இதுக்கான காரணம் என்ன, ஏன் தேவன் இந்த மாதிரி கொடிய வஞ்சனைகள் அனுப்புவார் என்று சொல்லியிருக்கிறார், அந்த பர்பஸ் அல்லது நோக்கம் என்னன்றதை பார்த்துடலாம். சகோதர சகோதரிகளை, ஒரு வசனம் பாசிங்க, உபாகமம் 13:3, அந்த தீர்க்கதரிசியாகிலும் அந்த சொப்பனக்காரனாகிலும் சொல்லுகிறவர்களே கேளாதிருப்பீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அன்புக்கிறீர்களோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அப்போ சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வசனத்துக்கு இப்போ ரசல் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். அது ஸ்க்ரீனில் போடுங்க பிரதர். ரீப்ரின்ஸ் 57:99, ஒன்லி பை பெர்மிட்டிங் ஃபால்ஸ் டீச்சர்ஸ் குட் ஹீ டிமான்ஸ்ட்ரேட் டு ஹிம்செல்ஃப் அண்ட் டு த ஏஞ்சல்ஸ் டு வாட் எக்ஸ்டென்ட் ஹிஸ் ப்ரொஃபஸ்ட் பீப்புள் ஆர் லாயல் டு ஹிம் அண்ட் வெதர் தே வில் ஃபாலோ ஃபால்ஸ் டாக்டரின்ஸ் அண்ட் ஃபால்ஸ் டீச்சர்ஸ். அதாவது இந்த மாதிரி தவறான உபதேசங்களையோ அதை போதிக்கிறவர்களையோ அனுமதிப்பதன் மூலமாகத்தான் தேவன் மனிதர்களுக்கும் தூதர்களுக்கும் ஒரு விஷயத்தை காண்பிக்கிறாராம். என்னென்னா, அவர்கிட்ட தங்களை முழுவதுமா ஒப்பு கொடுத்திருக்கிற அவருடைய ஜனங்கள் உண்மையிலேயே அவருடைய சத்தியத்திற்கு உண்மையுள்ளவர்களா இருக்கிறாங்களா அல்லது தவறான போதனைகளை பின்பற்றி போகிறார்களா என்பதை அவர்களுக்கு ஒரு நிரூபிக்கும்படியாக இவைகளை அனுமதிக்கிறார். அதான் வசனம் படிச்சோம் இல்லைங்களா, உங்கள் தேவனாகிய கர்த்தர் சோதிக்கும்படி இவைகளை உங்கள் மத்தியிலே அனுப்புறார். இது சம்பந்தமா இன்னொரு ரீப்ரின்ஸ் அடுத்து போடுங்க பிரதர். இதே பாருங்க, தி லார்ட் வில் நாட் பெர்மிட் தோஸ் ஹூ ரிசீவ் த ட்ரூத் இன் த லவ் ஆஃப் இட் to be turned aside. அதாவது தேவன் இந்த கொடிதான வஞ்சனைகளை கடைசி நாட்கள்ல யாருக்கு கொடுக்கறது இல்லைனா, யார் அவருடைய ஜனங்களா அவருடைய சத்தியத்தில் நிலைத்து இருக்கிறவங்களா இருக்கிறாங்களோ அவங்க வழி விலகி போகணும்ன்ற நோக்கத்துக்காக அவர் கொடுக்கறது இல்லை. But he will send strong delusion to those who receive it from any other motive or for any other reason. அதாவது சத்தியத்தை வேற எந்த நோக்கத்துக்காகவாவது, சத்தியத்தின் மீது இருக்கக்கூடிய அன்பின் நோக்கத்தினால மட்டும் இல்லாம வேற எந்த நோக்கத்தினாலேயோ வேற எந்த காரணத்தினாலேயோ சத்தியத்தை ஏற்றுக்கொண்டா அப்படிப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படும்படியாக தேவன் இந்த கொடிதான வஞ்சனைகளை அனுமதிக்கிறார். ஸோ இது விளக்கங்கள் இருக்கு சகோதர சகோதரிகளே. இப்போ ரசல் காலத்தில் இந்த மாதிரி டெஸ்டிங் இருந்துச்சு, அந்த டெஸ்டிங் பற்றி அவருடைய ஓன் கமெண்ட்ரி படிக்கலாம். அடுத்தது போடுங்க பிரதர். காட் பெர்மிட்ஸ் இட் ஆஸ் எ டெஸ்ட் ஆஃப் த லாயல்டி ஆஃப் இஸ் பீப்புள் அண்ட் தேர் ஃபேத் இன் ஹிம் அஸ் த சப்போர்ட் ஆஃப் த ஃப்ளாக். அதாவது தன்னுடைய காலங்களில் இந்த மாதிரி உபதேச வித்தியாசங்கள் அனுமதிக்கப்பட்டதுக்கு பிரதர் ரசல் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, தேவன் இது ஒரு சோதனையை அனுமதிக்கிறார். எதுக்குன்னா, அவருடைய ஜனங்களுடைய உண்மையை சோதிப்பதற்காக. அது மட்டும் இல்ல, ஒரு மேய்ப்பராக இருந்து ஆண்டவர் வழி நடத்திட்டு இருக்கிறார் இல்லையா, அந்த வழி நடத்துதலை எந்த அளவு நம்பிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை, அதை சோதிக்கும்படிக்கு இவைகளை அனுமதிக்கிறார். இது நமக்கு ரொம்ப தெளிவா இருக்கு சகோதர சகோதரிக்கு. ஓகே, இப்ப அடுத்த பாயிண்ட், தேர்ட் பார்ட், நம்முடைய பாடத்தோட மூணாவது பாகம். ஒருவேளை இப்படி சோதனைகள் அனுமதிக்கப்படுது, இவைகள் அனுமதிக்கப்படுவதற்கான காரணம் இதெல்லாம் நம்ம பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதனால நமக்கு என்ன விளைவுகள் நடக்கும். ஒருவேளை இந்த சோதனையில நம்ம இருக்கும்போது தவறான போதனைகளை ஃபாலோ பண்ணி போறோம் அப்படின்னா, ஒருவேளை அப்படி ஒரு செயல்பாடு நம்ம கிட்ட இருக்குன்னா அதனுடைய எஃபெக்ட் விளைவுகள் என்னவாக இருக்கும் என்று பாக்குறப்போ ரெண்டு வசன பகுதிகளை மாத்திரம் நம்முடைய கவனத்துக்கு எடுத்துக்கலாம். படிங்க, முதலாவது போடுங்க. பாருங்க, வஞ்சனைகள் அனுமதிக்கப்படுவதற்கான நோக்கம் இல்லையே. அடுத்தடுத்து கொஞ்சம் குயிக்கப்படுது. மத்தேயு 7:24-25, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின் படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மனையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. அடுத்தது போடு, நான் சொல்லிய அந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். அப்ப சகோதர சகோதரிகளே, உண்மையிலேயே கர்த்தருடைய உபதேசங்கள் மீது தனது அஸ்திபாரத்தை தனது விசுவாசத்தை ஒருத்தர் ஸ்தாபிக்கும் போது அவருடைய அந்த விசுவாசமானது ஒருபோதும் நிலை பெயராது. ஒருவேளை கர்த்தருடைய உபதேசங்கள் இல்லாம தவறான உபதேசங்கள் மீதோ மனித போதனைகள் மீதோ தன்னுடைய நம்பிக்கையை ஒருத்தர் ஸ்தாபிக்கும் போது அவருடைய விசுவாசம் நிலை பெயரும். ஏன் அப்படின்னா, சகோதர சகோதரிகளை பார்க்கிறோம் இல்லைங்களா, த ஹவர் ஆஃப் டெம்டேஷன், சோதனையின் காலம், இந்த கடைசி நாட்கள் இருக்கிறப்போ ஒருத்தர் கட்டியிருக்கிற அந்த விசுவாசம், அவர் வச்சிருக்கிற உபதேசங்களின் நம்பிக்கை என்பது இந்த சோதனை காலத்துல புடமிடப்படும், சோதிக்கப்படும். இப்படி சோதிக்கப்படும் போது இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்ட மாதிரி இருந்தா அந்த விசுவாசம் நிலைத்திருக்கும். ஒருவேளை இந்த வசனங்கள்ல சொல்லப்பட்ட மாதிரி இல்லைனா அது கண்டிப்பா நிலைத்திருக்க வாய்ப்பில்லை. இதுதான் ஒருவேளை தவறான போதனைகளை பின்பற்றி போகும் போது நமக்கு ஏற்படக்கூடிய விளைவுகளாக இருக்கும், எஃபெக்ட்ஸாக இருக்கும். இதே விஷயத்த கர்த்தர் சொன்ன மாதிரி அப்போஸ்தல் பவுல் இன்னொரு ஒரு ஆங்கிள் அவர் பேசியிருக்கார். அந்த வசனம் போடுங்கிறது, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தின் மேல் பொன் வெள்ளி விலையேறப்பெற்ற கல் மரம் புல் வைக்கோல் ஆகியவைகளை கட்டினால் அவன் அவனுடைய வேலைப்பாடு வெளியாகும். இந்த வசனம் நமக்கு ரொம்ப பரிச்சயமான வசனம். அதாவது இறுதி காலங்கள்ல இந்த வசனத்தை நம்ம கேரக்டருக்கு தான் நம்ம எடுக்கிறோம், அங்க வர்ற பொன் வெள்ளி மரம் இதெல்லாம். ஆனா இப்ப ரசல் அவருடைய கமெண்ட்ரிஸ் சொல்லும் போது அவர் என்ன விளக்கம் கொடுக்கிறாருன்னு பாக்கலாம். அடுத்து இது போடுங்க, அடுத்தது பாருங்க, தி அப்போஸ்தல் எக்ஸ்பிளனேஷன் இஸ் ஈக்குவலி பாசிபிள் வெதர் வி அப்ளை த கோல்டு சில்வர் டு ட்ரூ டாக்டரிங்ஸ் இன் கான்ட்ராஸ்ட் வித் த வுட் டு த ஃபால்ஸ் டாக்டரிங்ஸ். அதே நேரம் டு த கேரக்டர் டெவலப்மெண்ட், என்னால எல்லாம் முழுசு படிச்சு காமிக்க நேரம் இல்லை. ஸோ என்ன ரசல் சொல்றாருன்னா, அப்போ சொல் பவுல் சொன்ன இந்த பொன் வெள்ளி இதெல்லாம் உண்மையான குணாதிசயத்துக்கும் ஒப்பிட முடியும், உண்மையான உபதேசத்துக்கும் ஒப்பிட முடியும் என்பது பதில் ரசலுடைய கமெண்ட். ஆக சகோதர சகோதரிகளே, கர்த்தர் சொன்னது போலவே சரியான உபதேசத்தின் மீது கட்டப்பட்டவர்களா இருந்தா அக்னி வரும்போது நம்முடைய விசுவாசம் தப்பிக்கும். ஒருவேளை தவறான உபதேசங்கள் மீது தப்பிக்க கட்டும் போது நம்முடைய விசுவாசமானது அது வீழ்ந்து போகும். இது கர்த்தர் இங்க சொல்லியிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் நம்ம வந்துடலாம் சகோதர சகோதரிகளே, நாம் என்ன செய்யலாம். அதாவது இல்லை பிரதர், இந்த ஸ்லைட் பேச நேரம் இல்லை, அடுத்து போடுங்க. அடுத்தடுத்து ஓகே. ஸோ ஏதாவது ஒரு கீ இருக்கணுமே, இதுதான் சரியான சத்தியம், இதுதான் தவறான உபதேசம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது திறவுகோல் இருக்கணும், தேவன் கொடுத்திருப்பார் இல்லையா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது என்று பேசுறப்போ அதுக்கு தான் இந்த வசனம் தான் அந்த கீ. படிக்கல, நானே படிக்கிறேன். ஏசு அவர்களுக்கு பிரதித்திரமாக, என் உபதேசம் என்னுடையதா இருந்தா என்னுடையதா இராமல் என்னை அனுப்பினவருடையதா இருக்கிறது, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதா நான் சுயமாய் பேசுகிறோனோ என்று அறிந்து கொள்வான். ஸோ ரொம்ப அருமையான பாயிண்ட். அடுத்த ஸ்லைட் போடுங்க. அடுத்து பாருங்க, he gives us the key to a clear knowledge of his doctrines, namely that the student must be fully consecrated to God and fully desirous of knowing his will and his plan. We must will to do his will. அதாவது ஒருவர் தேவனுடைய சித்தத்தை அறிய விருப்பமுள்ளவராகவும் அந்த தேவனுடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில சரியா நிறைவேற்றுகிறவரா இருந்தா அதுதான் அவருடைய வாழ்க்கையில அவருக்கான கீ, திறவுகோல். எதுக்குன்னா, அவர் சரியான உபதேசங்களை கற்றுக்கொள்ள, கண்டுபிடிக்க. ஏன்னா கர்த்தருடைய உபதேசங்கள் சரியானது, அதனுடைய ஆத்தர் பிதாவாகிய தேவன். ஸோ அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியும் போது அவருடைய அந்த பியூர் டாக்டரின்ஸ் ஃபாலோ பண்ணார். சீஷர்களுக்கும் இதே அனுபவம் தான் சகோதர சகோதரிகளே. அவர்களும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு சரியாக முயற்சி செஞ்சாவே போதும், பியூர் டாக்டரின்ஸ்ல அவங்களால நடக்க முடியும் என்று நம்ம பார்க்குறோம். ஸோ நம்முடைய சகோதரர்கள் சொல்லும்போது என்ன தாட் கொடுக்குறாங்கன்னா, அதாவது Those who do seek to do his God's will, they will get the better understanding of God's plan. யார் தேவனுடைய சித்தத்தை செய்ய நாடுகிறார்களோ அவர்களால் தேவனுடைய திட்டம் குறித்து ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு நல்ல புரிந்து கொள்ளுதலை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது அவங்களுடைய விஷயமாக இருக்கு சகோதர சகோதரிகளே. ஸோ இதான் நம்ம பார்க்குறோம். அப்போ இங்கே ஒரு பாயிண்ட் நம்ம கவனிச்சிங்கன்னா புரியும், உபதேசங்களை சரியான உபதேசங்களை நிலைத்திருப்பது என்பது நம்முடைய பாடங்கள் படிப்பதோடு மாத்திரம் சம்பந்தப்பட்டது இல்லை. நான் ஒரு 10 ஆர்டிக்கிள் படிச்சிடுறேன், 20 ஆர்டிக்கிள் படிச்சிடுறேன், 20 ரீப்ரிண்ட்ஸ் படிச்சிடுறேன், நான் வந்து உபதேசத்தில் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும்னு நினைச்சா அது வந்து சரியான மனப்பான்மை இல்லை. கர்த்தருடைய தெளிவான கீ திறவுகோல் நமக்கு இருக்கு. என்னன்னா படிப்பது மட்டுமே போதாது, தாங்கள் செய்த உடன்படிக்கை அல்லது அர்ப்பணிப்பை சரியாக நிறைவேற்றுவதை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். மெயின்டெனிங் டு டூ காட்ஸ் வில், மெயின்டெனிங் டு டூ காட்ஸ் வில், தேவனுடைய சித்தத்தை சரியாக நிறைவேற்றுவதை தக்க வைத்துக் கொள்ளணும். வேற மாதிரி சொன்னா அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை சரியாக தக்க வச்சு கொள்ளணும். இப்படி தக்க வச்சு கொண்டா கண்டிப்பா சரியான உபதேசத்துல நிலைத்திருக்க முடியும். ஒருவேளை எவ்வளவு ஆர்டிக்கிள் படிச்சுட்டு கூட நம்முடைய கான்சன்ட்ரேஷன் ஒருவேளை உண்மை இல்லைனா, ஸோ அங்க கண்டிப்பா சில ஸ்ட்ரகிள்ஸ், சில பிரச்சனைகள், ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு அங்க நடக்கும் என்று நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. ஸோ இது நம்முடைய இந்த ஆலோசனையாக நமக்கு அங்க பார்க்கிறோம். இப்போ நம்ம பாடத்தோட ஃபைனல் கான்செப்டுக்கு நம்ம வந்துடலாம். ஸோ இந்த கடைசி நாட்களில் உபதேச வித்தியாசங்கள் அனுமதிக்கப்படும் வசனங்கள் பார்த்தோம், அதற்கு என்ன நோக்கங்கள் என்ன பார்த்தோம், சரியான உபதேசத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான திறவுகோல் என்ன பார்த்தோம், லாஸ்ட் பாயிண்ட் நாம் என்ன செய்யலாம். ஸோ வாட் ஷுட் வி டூ இந்த நாட்களில் இப்படிப்பட்ட சூழல்கள் அனுமதிக்கப்படும் என்று தேவனுடைய வார்த்தைகளை கற்றுக்கொள்ளும் போது நாம் என்ன செய்ய வேண்டும், அல்லது இந்த டாபிக்கு வேற ஒரு தலைப்பு கொடுத்தா சம் சொல்யூஷன்ஸ், சில தீர்வுகள், சில தீர்வுகள் என்று நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த தீர்வுகள் ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் சகோதர சகோதரிகளை. ஸ்க்ரீனில் போடும்போது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இல்லை, நீங்கள் ஸ்க்ரீனுக்கு வந்துருங்க. ஓகே, அந்த வசனமே போடுங்க. அந்த ஓகே வசன வசனம் போடுங்க. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, அப்போஸ்தல் 17:11, காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கையில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். இந்த பட்டணத்தார் யார் நமக்கு நன்றாகவே தெரியும், பெரேயா பட்டணத்தார். இந்த வசனத்துக்கு இப்போ ரசல் அவருடைய ரீப்ரின்ஸில் ஒரு கமெண்ட்ரி கொடுக்கும்போது என்ன வார்த்தைகள் பயன்படுத்துகிறாருன்னு பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் அதெல்லாம் நம்ம நம்புகிறோம். போடுங்க பாருங்க. We should know in whom we have believed and having once been convinced, we should not be easily turned aside from a properly grounded faith. அதாவது ஒரு முறை சத்தியத்தை இதுதான் என்று பார்த்து, சத்தியத்தை கற்றுக்கொண்டு, இதுதான் இதுக்கு மேலே வேற கிடையாது என்று தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு விஷயத்தில் மிக எளிதாக அந்த விஷயத்தை திரும்புவது என்பது ஒருத்தர் செய்யக்கூடாத விஷயம். இந்த வசனத்துக்கு பதில் கொடுக்குற கமெண்ட்ரி, ஈஸிலி டேர்ன்ட் அசைட் இதுதான் என்று ஒரு முறை நம்ம நிரூபிக்கணும், அந்த ஸ்டெப் நம்ம செஞ்சிடணும். செஞ்சு மனசளவில் நிரூபிச்சாச்சுன்னா அதற்கப்புறம் அந்த நிரூபித்த பகுதியை விட்டு பின்வாங்குவது என்பது கண்டிப்பாக நாம் செய்யக்கூடாத விஷயம். அது செய்தோம்னா ஆபத்து நமக்கு தான். அதை கன்வியூ பண்ணுறது பாருங்க பின்னாடி. அப்போ நியூ டாக்ட்ரின்ஸ் வந்தால் என்ன பண்ணுறது, புது உபதேசங்கள் வந்தால் என்ன செய்யறது என்று கேட்குறப்போ பிதர் சொல்கிறார், இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைடு that we have been building upon the rock foundation furnished us in the divine revelation, we should expect that any further light coming to us would not be contradictory to that which we have received and found scriptural and harmonious with the divine character. அதாவது இதற்கு மேலாக ஒரு புதிதான வெளிச்சத்தை நாம் கண்டோமானால், சந்தித்தோமானால், ஏற்கனவே நாம் தெளிவாக அஸ்திபாரப்படுத்தி இருக்கிற, உறுதிப்படுத்தி இருக்கிற அந்த தெய்வீக திட்டத்தின் காரியங்களோடு இசைந்து போகக்கூடியதாக மட்டுமே அது இருக்க வேண்டும். அப்படித்தான் அது இருக்கணும். ஸோ பெரேயன்ஸ் பற்றி சொல்லும்போது பிரதர் ரசல் கொடுக்குற ஒரு எக்ஸ்பிளனேஷன் இங்கே நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. ரொம்ப தெளிவான வார்த்தைகள். அந்த ரீப்ரின்ஸ் நம்பர்லாம் உங்களுக்கு இருக்குது, ரீப்ரின்ஸ் 4409. இதில் நீங்கள் வீட்டில் போய் பர்சனலாக ஸ்டடி பண்ணுங்கள். நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு இங்கே நம்மளால் ஷேர் பண்ண முடியலனாலும் நம்ம போடுற ஒவ்வொரு கட்டுரைகளையும் நீங்கள் வீட்டில் போய் பார்க்கலாம். ரொம்ப வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் பிரதர் நம்ம கொடுத்துருக்கிறார். ஸோ இது ஃபர்ஸ்ட் சொல்யூஷன். ஒன்ஸ் நம்ம வந்து இதுதான் ட்ரூத் என்று நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதிலிருந்து மறுபடியும் மாறுவதற்கு கண்டிப்பாக திங்க் பண்ணக்கூடாது. ஒரு வேளை அப்படி திங்க் பண்ணால் ஒரு கோடி முறை யோசித்தா நல்லா இருக்கும். அப்படி யோசிக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம யாரும் இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன். அடுத்த பாயிண்ட்டுக்கு வாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் போடுங்க புதர். பாருங்க, அதுதான் அப்போஸ்தல் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது சொல்கிறார், நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளை நிலைத்திரு. டாக்டர்ஸ் விஷயத்தில் நமக்கு இருக்கிற அந்த மூணு ஸ்டெப், ஃபஸ்ட்டு கற்கணும், இதுதான் விஷயம் அப்படின்னு தெளிவா உட்கார்ந்து படிக்கணும். ரெண்டாவது நிச்சயித்துக்கொள், ஓகே இதுதான், இதுக்கு மேல வேற இல்ல, கன்ஃபார்ம் பண்ணணும், நிச்சயித்துக் கொள்ளணும். நெக்ஸ்ட் அதுல நிலைத்திரு. அதுக்கப்புறம் யாரு சொன்னா கூட, ஒருவேளை நம்மளை சத்தியத்துல வழி நடத்தினவரே அந்த பாயிண்ட் சொன்னா கூட அதுல இருந்து விலகக்கூடாது. எவ்வளவு எவ்வளவு அருமையான ஆலோசனைகளை அப்போஸ்தலர் பவுல் வந்து தீமோத்தேயுக்கு எழுதியிருக்கிறார். இது இல்லாம சில பிராக்டிக்கல் சஜஷன்ஸ் இருக்கு, நடைமுறை ஆலோசனைகள் இருக்கு, குயிக்கா பார்த்து நம்ம முடிச்சிடலாம் ஒரு 2 மினிட்ஸ்ல. கண்டிப்பாங்க பாருங்க, சில ஆலோசனைகள் உங்களுக்கு தமிழ்ல இங்கிலீஷ்ல இருக்கு, நீங்க பாக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பி அலர்ட், டோன்ட் ரெடிலி அடாப்ட் டு நியூ ஐடியாஸ். அதாவது எப்பொழுதுமே ஜாக்கிரதையா இருங்க, புதிதாக வரக்கூடிய எண்ணங்களையோ உபதேசங்களையோ உடனடியாக ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், ஸ்டெடி ரைட்லி டிவைடிங் த வேர்ட் ஆஃப் ட்ரூத். சத்தியத்தை நிதானமா பகுத்து பார்க்கும்படி ஸ்டடி பண்ணுங்க, தியானிங்க. மூணாவது, ஸ்க்ரூட்டினைஸ் வாட் இஸ் ஆஃபர்ட் ஆஸ் எ ரீப்ளேஸ்மெண்ட். ஒருவேளை நீங்க நம்பினதுக்கு ஒரு மாற்று கருத்தா ஒரு உபதேசம் உங்க முன்னாடி வந்துச்சுன்னா அதை நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஸ்க்ரூட்டினைஸ், தமிழ்ல நுட்பமாக ஆராய்ந்து பாருங்க. தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் பாக்குறப்போ, எ புக்லெட், எ ட்ராக், எ டிஸ்கோர்ஸ் சுட் நாட் பி த பேசிஸ் ஆஃப் ஒன் சேஞ்சிங் த பிலீஃப். ஒருவர் தான் கொண்டிருக்கிற நம்பிக்கைகளை மாற்றுவதற்கு எதெல்லாம் காரணமாக இருக்கக்கூடாதுன்னா அவர் படிக்கிற ஒரு புத்தகம், அவர் படிக்கிற ஒரு ட்ராக் அதாவது அந்த நோட்டீஸ், அவர் கேட்கக்கூடிய ஒரு பிரசங்கம், இதெல்லாம் வந்து காரணமா இருக்கக்கூடாது. அப்படின்னா இதை வச்சு மாத்திரமே ஒருத்தர் தன்னுடைய விசுவாசத்தை முடிவு பண்ணிடக்கூடாது. இதெல்லாம் வந்து வேல்யூபிளான சஜஷன்ஸ் நமக்கு இருக்கு சகோதர சகோதரிகளே. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்லைட் போடுங்க. யூஸ் ஆஃப் ரிசோர்சஸ் அவுட் சைட் த பைபிள். வேதாகமத்திற்கு வெளியே ஆதாரங்கள் தேடும் போது ரொம்ப கவனமா இருங்க, ஏன்னா நமக்கு போதுமானது இங்கேயே இருக்குது. முதலாவது டிவைன் ரெவலேஷன் பைபிள், ரெண்டாவது பிரதர் ரசல் ரைட்டிங்ஸ். ரசலோட ரைட்டிங்ஸ் வந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு ஹார்மோனியஸ் இசைவாக இருக்குது. இதற்கு அப்பாற்பட்டு ஒரு ரிசோர்சஸ் தேடும் போது நல்லா நிதானிச்சு கவனிச்சுல வச்சுட்டு அதை செய்யுங்க. அடுத்த பாயிண்ட் சகோதர சகோதரி, ஒருவேளை சில நேரம் இது ஒரு பிரச்சனை நமக்கு இருக்கு, மாற்று மாறுபட்ட உபதேசங்கள் வரும்போது நமக்கு ஒரு திகைப்பு, ஒரு பயம், இப்படி எல்லாம் வருது, இப்படி எல்லாம் கேக்குறமே, என்ன பண்றது, நியாயம்தான், ஆனா ஏன் பயப்படணும், ஏன் திகைக்கணும்? ஏன்னா தேவன் ரொம்ப ஆறுதலான அருமையான வாக்கு தத்தத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்கிறார். அந்த வாக்கு தத்தம் யாக்கோ போன்னு ஸ்கிரீன்ல போடுங்க. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஸோ சகோதர சகோதரிகளே, எவ்வளவு தெளிவா இருக்குது பாத்தீங்களா? ஏன் பயப்படுறோம்? நமக்கு தேவன் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறாங்க, அருமையான வாக்கு தத்தம் நமக்கு இருக்கு. ஸோ ஹம்பிளா பிரேயர்ல போலாம், அப்பா நீங்க வந்து இந்த மாதிரி எனக்கு சூழல் இருக்கு, நான் என்ன செய்யணும், என்னை நடத்துங்க, உங்களுடைய சத்தியத்தின் பாதையை நீங்க எங்களுக்கு காண்பீங்க. இவ்வளவு ப்ராமிஸ் கொடுத்துருக்கும் போது கண்டிப்பா தேவன் செய்யாம இருக்க மாட்டார், அது செய்ய மாட்டார் நம்ம சொல்லவே முடியாது பாத்தீங்களா. இதெல்லாம் நம்ம வந்து கன்சிடர் பண்றது இல்ல. ஸோ திகைக்க வேணாம், பயப்பட வேணாம், ஒரு புது உபதேசத்தையோ மாறுபட்ட உபதேசத்தையோ கேட்கும் போது தேவ சமூகத்துல போயிட்டு தேவையான ஞானத்திற்காக ஜெபிக்கலாம், அப்ப தேவன் அந்த ஞானத்தை நமக்கு தந்துருவார் சகோதர சகோதரிகளே. அடுத்து நமது தனிப்பட்ட பொறுப்பு, இது பத்தி டீடைலா ரீப்ரின்ஸ்ல இருந்தாலும் நம்மளால இப்ப பேச முடியல, மன்னிக்கணும் சகோதர சகோதரிகளே. யார் ஒருவரும் உபதேசத்துல பின்வாங்கி போனார்னா அதற்கு காரணம் அவர் சார்ந்த சபையின் மூப்பர்களோ பிரதர் ரசலோ அல்லது வேற எந்த ஸ்பீக்கருமோ கிடையாது. அதுக்கு காரணம் யாரா தான் இருப்பார்னா ஹிஸ் ஓன், ஹிஸ் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒருத்தர் உபதேசத்துல விழுகிறார்னா அதனுடைய முதல் காரணம் அவர் தான். அவர் ப்ராப்பரா ஸ்டடி பண்ணல, அவர் சொல்லப்பட்ட ஆலோசனைகளை பின்பற்றல, சத்தியங்களை கரெக்டா தியானித்து பார்க்கல, தரம் வைத்து பார்க்கல, தேவன் கொடுத்திருக்கிற எவ்வளவோ உதவிகளை பயன்படுத்தல, அப்ப என்ன காரணம்? அவர் தான். ஸோ எந்த ஒரு சகோதரனும் சகோதரியும் உபதேசத்தில் நிலைத்திருப்பது ஹிஸ் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஸ்டாண்டிங் இன் த டாக்டரின், அவருடைய சொந்த தனிப்பட்ட பொறுப்பு. இது நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம ஃபாலோ பண்ணும், டைம் இல்லை, அடுத்த பாயிண்ட் போயிடலாம். காலவிரயம், காலவிரியம் பத்தி ஒரு அந்த ரீபரன்ஸ் போடும்போது பின்னாடி வரும் பாருங்க. அடுத்து அது கலர் இல்லையா, அந்த ரீபரன்ஸ்ல அவர் சொல்றாரு, நான் படிக்கிறேன். இஃப் யூ ஆர் ஃபேத்ஃபுல் இன் தி சர்வீஸ் வி ஹோவ் வி ஹாவ் நோ டைம் நார் ஹாவ் வி த டிஸ்போசிஷன் டு கிவ் ஹீட் எய்தர் டு ஃபால்ஸ் டாக்டரின்ஸ் ஆர் டு அதர் தீம்ஸ் விச் ஹாவ் நோ பியரிங் ஆன் த ஒன் திங் டு விச் வி ஹாவ் சாலம்லி டெடிக்கேட்டட் அவர் லிவ்ஸ். அவர் டைம் இஸ் நாட் அவர் ஓன் இஃப் யூ ஹாவ் டெடிக்கேட் டு ஆல் டு காட். நாம் தேவனுக்கு செய்கிற ஊழியத்தில் உண்மையா இருந்தா நம்முடைய நேரம் எல்லாம் தேவனுக்கு நம்ம ஒப்பு கொடுத்தாச்சு, நம்முடைய நேரம் நமக்குரியது அல்ல. எனவே அப்படி நமக்கு சொந்தம் இல்லாத நேரங்களை தவறான உபதேசங்களையோ புதிய எண்ணங்களையோ தியானிப்பதற்கு செலவு செய்ய வேண்டாம். இது பதில் ரீப்ரின்ஸ்ல அங்க கொடுத்திருக்கிற ஒரு அருமையான ஆலோசனை சகோதர சகோதரிகளே. சரி ஓகே, கடைசியா நம்ம பார்க்கிறப்போ ரேன்சம், அதே பெரைன்ஸ் பத்தி பேசுற ரீப்ரின்ஸ்ல பதில் சொல்றாரு, நமக்கு வரக்கூடிய எந்த போதனைகளையும் எந்த போதனையை வச்சு நம்ம நிதானித்து பார்க்கலாம் அப்படின்னா, தி டாக்ட்ரின் ஆஃப் ரேன்சம், ஈடுபலியின் உபதேசத்தை ஆதரிக்கக்கூடிய எந்த உபதேசங்களும் கன்சிடர் பண்ணலாம். ஈடுபலியின் உபதேசத்தை சப்போர்ட் பண்ணாத ஆதரிக்காத எந்த உபதேசங்களையும் தைரியமாக நிராகரிக்கலாம், அதுல சந்தேகமே வேணாம். ஸோ டாக்ட்ரின் ஆஃப் ரேன்சம் தான் மற்ற உபதேசங்களை நம்ம சோதித்து பார்ப்பதற்கான ஒரு அளவுகோல், ஈடுபலியின் உபதேசம். சகோதர சகோதரிகளே, ஃபைனலா சில வசனங்கள் மாத்திர காமிச்சோம், இதுதான் நம்ம செய்ய வேண்டியது. வாட் வி ஷுட் டூ, நாம் என்ன செய்யணும் கேட்டா இந்த மாதிரி ஆலோசனைகள் நமக்கு இருக்கு. கடைசி ஒரு மூணு வசனங்கள் வாசிச்சு முடிக்கலாம். சகோதர சகோதரிகளே, ஸ்கிரீன்ல தான் பார்க்கணும், எனக்கு பைபிள் படித்த நேரம் இல்லை, ஸோ டைமும் இல்லை. அந்த வசனங்கள் ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணி உங்களுடைய பர்சனல் மெடிடேஷனுக்கு எடுத்துக்கலாம். ரோமர் 16:17-18, ரோமர் 14:11-13, சங்கீதம் 91:7. சங்கீதம் 91:7 நம்ம அனைவருக்கும் தெரியும், உன் பக்கம் 1000 பேர் விழுந்தாலும் உன் வலதுபுறம் 16 பேர் சாய்ந்தாலும் நீ வந்து அது உன்னை அணுகாது. ஸோ அருமையான வாக்கு தத்துவங்கள் இருக்கு, சிந்திக்கலாம். தேவன் தாமே அவருடைய பரிசுத்தமான சத்தியங்களில் தொடர்ந்து நம்மை வழிநடத்த நாம் ஜெயிப்போம். வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென்.